श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम் சதா ஹிருதி. 22வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கணும். இன்னைக்கு இந்த பத்தியை இந்த ஸ்தபகத்தை முடிச்சுடலாம். ஸ்வபாவாதுன்மீலத்வ குலசுமனஃ கோமலதனோஹோ தவ க்லேஷா சங்கா குலித ஹ்ருதயேனாபி ஹரிணாம் தொதாக்ராந்தே ஹந்தவ்யுதசிது முரஸ்யம் வபுலகாஹ ந சக்யந்தே பத்மேன கலு சுலபா கண்டகஜயா. அர்த்தாந்தரநியாசம்னு ஒரு அலங்காரம். அந்த அலங்காரத்தை ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்துல வெங்கடாத்ரி சுவாமி பிரயோகம் பண்ணி காமிக்கிறார். விதவிதமா இருக்கும், எப்படி எத்தனையோ வாக்கு வைச்சித்திரியங்கள் அப்படின்னு சொல்றா. வாக்குகள் சொல்ற விதம் விதவிதமா சொல்லலாம், விதவிதமா சொல்லலாம், எண்ணற்ற விதங்கள் கவிகள். அதனாலதான் என்னைக்கும் அவளுடைய கஜானா குறையறதே இல்லைன்றா. கவிகள் எவ்வளவு புது புது கவிகள் வந்தா புது புது மாதிரி அர்த்தங்களை சொல்லிட்டே இருப்பா. புது புது சப்தங்களால சொல்லுவா, வேற வேற வைகரியில சொல்லுவா. நம்ம தான் ஒரே மாதிரி பேசிட்டு இருப்போம். மெட்ராஸ் பாஷை அதுவும் நாலு ஒரு 10-15 வார்த்தைகளுக்குள்ளேயே அடங்கி போயிடுறது ஹோல் பாஷையே. எஸ் நோ அந்த மாதிரி எல்லாம் அதுக்கேத்த தமிழ் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லயே முன்னிடுறது பேச்சு. பாஷைக்கே சான்ஸ் இல்லாம பண்ணிட்டா. எவ்வளவு அழகழகான பாஷைகள், எவ்வளவு அழகான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் போயிட்டு பாருங்க. இப்போ இப்ப இருக்கிற தமிழ் என்ன இருக்குன்னு தெரியல. சுபா இப்ப பாருங்க, இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். சுபாவாத்து உன்மீலத்வ குலசுமன கோமல தனோஹோ. அதில் ஒரே பதம், அதுல வகுல சுமனகான்னு பதம் பிரிக்கிற மாதிரி இருந்தா கூட வகுல அது சமஸ்த பதம் தான். வகுல சுமன கோமல தனோஹோ வரையல் சுபாவாத்து உன்மீலத்வ குலசுமன கோமல தனோஹோ தவ, அதுவும் ஷஷ்டி விபக்தி கோமல தனோஹோ, அது தவன்றதுக்கு அப்ஜெக்டிவ். தவ கிளேஷாசங்கா குலித்த ஹிருதயேன, கிளேஷாசங்கா குலித்த ஹிருதய, அதுவரை விபக்தியே இல்ல பாருங்க. அதனால விபக்தி எண்டிங் எங்க வருதோ அங்கதான் பதம் பிரிக்கும். கிளேஷாசங்கா குலித்த ஆகுலித்தன்னு அர்த்தம். கிளேஷாசங்கா குலித்த, சங்கா பிளஸ் ஆகுலித்த, சங்கா குலித்ததான் இருக்கும். கிளேஷாசங்கா குலித்த ஹிருதயேன அபி ஹரிணா தொடாக்கிராந்தே ஹந்த வியுதசித்தும் உரசி அம்ப புலகாக ந சக்யந்தே பத்மே ந கலு சுலபா கண்டகஜயா. முதல்ல ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது, அது வந்து குவைட் நாட் பாசிபிள் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனரலைஸ் பண்றது. இதுதான் அர்த்தாந்தரநியாசம். ஹனுமான் அப்தி மத்தரத்து துஷ்கரம் கிம் மகாத்மனாம் சொல்லுவா. ஹனுமான் லங்கையை தாண்டினார். மகான்களுக்கு என்னப்பா கஷ்டம், மகான்களால எதை வேணா சாதிக்க முடியும் இல்லையா அப்படின்னு சொன்னாக்க அதான் அர்த்தாந்தரநியாசம். ஸோ சாமான்யமா ஒரு மேட்டரை சொல்லிட்டு அதை வந்து ஒரு இன்னொரு சென்டென்ஸால சமர்த்தனம் பண்றது, யா இட்ஸ் குவைட் பாசிபிள் அப்படின்றத, இல்ல வேற வேற விதமா எத்தனையோ விதமான மேகதூதத்துல அதே மாதிரி ஹம்ச சந்தேசத்துல எக்கச்சக்கமான சங்கே தீவிரம் பவதி சமயே சாசனம் மீனகேதோன்ற சுவாமி தேசிகன். திடீர்னு அவர் அழுதார், ராமர் வந்து சிரமப்பட்டார் மனசுக்குள்ள. சமயத்துல மன்மதனுடைய சிரமங்கள் எல்லா மன்மத சம்பந்தமான சிரமங்கள் எல்லாரையுமே சிரமப்படுத்தும் போல இருக்கு அப்படின்னு. அதாவது ராஜான்றதுனால விட்டு வச்சுடுமா இல்ல பெருமாள்ன்றதுனால விட்டு வச்சுடுமான்றதுக்காக சங்கே தீவிரம் பவதி சமயே சாசனம் மீனகேதோஹோ வீரச்சேதோ விலைய மகம தன்மயாத்மா முகூர்த்தம். ஒரு க்ஷணம் அவரே ஆடி போயிட்டார் என்ன, அதாவது சீதா வியோகத்தினால அப்படின்னாக்க அதை பார்த்தா ஹனுமார் கூட சிரம, ஒரு பொண்ணுக்காக இப்படி அழுவாளா அப்படின்னு ஹனுமாரே நினைக்கிறார். ஏன்னா அவர் வந்து அதெல்லாம் கடந்தவரான அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு இப்படி அழுவாளான்றது அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் போய் சீத்தையை பார்த்துதான், இது திவ்யமித்தனம், இது சாதாரண மனுஷா இல்ல இவா, அதனால இவா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க முடியாது, லக்ஷ்மியும் தாயாரும் தாயாரும் பெருமாளும் இல்லையா இவா, அதனால பிரிஞ்சிருக்கிறது கஷ்டம்ன்ற அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறார். அத வால்மீகியும் வர்ணிக்கிறார் இந்த இடத்துல பாருங்க. அது மாதிரி சுவாவாத்து அதுவும் அர்த்தாந்தரநியாசம். அதுக்காக சொல்ல வந்தேன், சங்கே தீவிரம் பவதி சமயே சாசனம் மீனகேதோஹோ அப்படின்னு. அதாவது ஒரு ஜென்ரலா சொல்லிட்டு ஸ்பெசிஃபைடு ஒரு ஸ்டேட்மெண்ட், அது அதனால அதை வந்து ப்ரூவ் பண்றது இல்ல, முதல்ல வந்து ஸ்பெஷல் சொல்லிட்டு அப்புறம் ஜென்ரலால ப்ரூவ் பண்றது, ஜென்ரலா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ப்ரூவ் பண்றது. ரெண்டுமே அர்த்தாந்தரநியாசம். அத அம்ப அம்பன்ற சப்தம் தான் இதுல வந்து நம்மளுக்கு சம்போதனம். விதசித்து முரசி அம்பன் மூணாவது லைன்ல இருக்கு. அம்ப சுவாவாத்து, சுவாவாத்துனா ரொம்ப நேச்சுரலாகவே, உன்மீளத்த குல சுமன கோமல தனோகம். நீ எப்படிப்பட்டவள், திருமே நீ எப்படிப்பட்டதுன்னா, அப்பொழுதே மலர்கின்ற மகிழம் பூ எப்படி ஒரு மிருதுவாக இருக்குமோ அந்த மாதிரி மிருதுவான கோமலமான சரீரம், திவ்ய சரீரமானது எப்படி இருக்கு, தாயாருடைய சரீரம். அப்படின்னா உன் சுவாவாத்து இயற்கையாக உன்மீளத்து, அதாவது மலர்கின்ற வகுல சுமனகா, வகுலம் என்கிற சுமனகா புஷ்பத்தினுடைய கோமலத்தனோகம், அதை போன்ற கோமலமான சரீரத்தை உடைய தவ உனக்கு நிறுத்தம். அதாவது உன்மீள கும வகுல சுமன கோமல தனோகம் தே தவ, தவம் யூஸ் பண்ணலாம், தேவை யூஸ் பண்ணலாம், இங்க தவ யூஸ் பண்ணிட்டேன். உனக்கு கிளேசாசங்கா குளித்த ஹிருதயேனாபி ஹரினா, ஏதாவது கஷ்டம் ஏற்படுமோ அவளுக்குன்னு ஏற்கனவே ஜாகிரதையா தான் உன்ன ஹிருதயத்துல வகிச்சுக்கிறார் அவர். பாருங்கோ, அவர் வந்து எங்க இந்த தாயாருக்கு குத்தித்துனா எங்கேன்னு கிளம்பி போயிட போறாள் என்ற பயத்துல ரொம்ப ஜாகிரதையாக தன் உடம்பினுடைய காட்டின் தெரியாத அளவுக்கு அவளை தாங்கிக்கிறார். எப்படி கிளேசாசங்கா குளித்த ஹிருதயேனாபி, அவளுக்கு கிளேசம் ஏற்படுமோ என்ற சந்தேகம் ஆசங்கா, அதனால் ஆகுலித்தம், அதனால அவர் வந்து என்ன துக்கப்படுறார், எங்க கிளம்பி போயிட்டாலும் நம்ம தாயார் அப்படின்றதாக ஆகுலித்த ஹிருதயேன அபி, அதனால் வியசை உடைய ஹிருதயத்தை உடைய அந்த பெருமாளாலும் ஹரினா தொதாக்ராந்தே உரசி, அதன கஷ்டப்படக்கூடாது, தாயார் கஷ்டப்படக்கூடாதுன்னு தன்னுடைய ஹிருதயத்துல, அதுவும் இருக்கிறதுக்குள்ள சாஃப்டான இடம் இடம் ஹிருதயம்னு அந்த செஸ்ட்ல வச்சுட்டு இருக்காரே தவிர அவரால் அது பண்ண முடியல. கடைசியில அவர் நினைக்கிறத தவிர அவர் பண்ண முடியல. அதுதான் அழகு இங்க சொல்றதுல. ஆனா அது தாயாருக்கும் பிடிச்சிருக்கு, அதனால கவலையும் இல்லை. ஆனா அது எப்படி சொல்றாரு பாருங்க, உரசி அப்படிப்பட்ட அந்த செஸ்ட்ல புலகாக யுதசித்தும் நசக்கியந்தே, தன்னுடைய மயிர்கூச்சலை அடக்க முடியவில்லை. தாயார் வந்து அந்த ஹிருதயத்துல உட்கார்ந்த உடனே அவரால் முடிஞ்ச வரையில் இவளுக்கு சிரமம் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறதே தவிர, அந்த வஸ்துனுடைய சுவாவத்தினால அழகான லக்ஷ்மி தன்னுடைய மார்பில் வந்து உட்காண்டாக்க அவருக்கு ஏற்படுற மயிர்கூச்சல ஒன்றும் பண்ண முடியல, அது மறுபடியும் சிரமப்படுத்தும் போன்ற பயம் அவருக்கு இருந்தா. ஹிருதயேனாபி, அந்த பாருங்க, அது கட்டின ஹிருத என்ன வியாக்குலித்த ஹிருதயேனாபி ஹரினா, ஏற்கனவே அவர் சிரமப்படுற என்னடா அது எங்க குத்திட போறதே, ஏதாவது சிரமம் ஏற்பட போறதே தாயாருக்கு, அதனால நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்ட்டு பட்டும் படாமலும் இருக்கார். இருந்தாலும் கூட பாவம் அவரால் தாயார் எழுனத்தினால அந்த ஸ்பர்ஷத்தினால ஏற்பட்ட சந்தோஷத்துல அந்த கண்டகம் இருக்கே, அதாவது அந்த மயிர்கூச்சல் இருக்கே, அதுவானது அடக்க முடியவில்லை பாவம். அது அத என்ன அழகா வர்ணிக்கிறார் பாருங்க, தாயாருக்கு பிடிக்கணும் ஸ்லோகங்கள் பண்றவாள், ஸ்லோகங்கள் அவளுக்கு அப்படியே இப்ப இதை பார்த்து தாயாருக்கே மயிர்கூச்சல் ஏற்படணும் அந்த அளவுக்கு ஸ்லோகத்துல அவர் அழகு கொண்டு வரப்பார். விதசித்தும் சக்கியந்தே தொத் ஆக்ராந்தே உரசி, உன்னால் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த உரசி மார்பில், இதுதான் உரசி, உரசறதுன்ற உரசி இங்க சாதாரணமா உரசின்னா இது உரசி இல்ல, தமிழ் உரசி இல்ல, உரசறதுன்ற அந்த இல்ல, இது வந்து தொதாக்ராந்தே உரசி மார்பில்னு அர்த்தம். மார்பில் புலகாக அந்த மயிர்கூச்சல்கள் வியுதசித்தும், அத அவாய்ட் பண்றதுக்கு, தூர தள்ளுறதுக்கு, ஏன் வேண்டாம்பா இந்த சமயம் மயிர்கூச்சல் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி அதை நிறுத்த முடியல. ஏன்னா நசக்கியந்தே முடியவில்லை, நசக்கியந்தே கே நசக்கியந்தே புலகாக விதசித்தும் நசக்கியந்தே, தாயாருடைய ஸ்பர்சத்தினால அது நேச்சரலா ஏற்படுறது. சுவாவாத் என்ற அங்க அங்க சுவாவாத்து இங்கேயும் சுவாவாத்துன்னு சேர்த்துக்கலாம். அது வந்து உன்னுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா, இயற்கையாக மலர்கின்ற மகிழம்பூவை ஒத்த மிருதுத்தன்மையுடைய கலரும் அதே மாதிரிதான். மகிழம்பு என்ன, அது வந்து ஒரு அழகு இல்லையா, அது இந்த ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கும், அதே சமயத்துல எல்லோயிஷா இருக்கும். தாயாரும் தகத்தகன்னு அதே மாதிரி திருமேனி சுபாவா துன்மீல தகுல சுமன கோமல தனோகோ தவ கிளேஷா அசங்கா ஹிருதய, அது அவ்வளவு கிளேசம் வரக்கூடாதுன்னு அதனால வருத்தத்தை உடைய அந்த மனசை உடையவராக இருப்பினும் கூட அவரால் தவிர்க்க முடியவில்லை அந்த கண்டகத்தை, அதாவது புலகாங்கிதம் என்று சொல்லக்கூடிய அந்த மயிர்கூச்சலை தவிர்க்க முடியவில்லை. எப்ப நீ போய் அங்க அமர்றியோ, எங்க உன்னுடைய ஸ்பர்சம் ஏற்படுறதோ, உன்னுடைய உரசல் ஏற்படுறதோ, அப்ப அந்த உரசி புலகாக நசக்கியந்தே விதசித்தும், அதை நிராசம் பண்றதுக்கு முடியவில்லை, அது இல்லைன்னு பண்ண முடியவில்லை. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஹே பத்மி, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆனது ஏற்படுறது பெருமாளுக்கும் உனக்கும், நீயோ சாஃப்ட், அவரோ அவருடைய கண்டகங்கள் அதாவது அவருடைய மயிர்கூச்சல்களோ குத்தரா மாதிரி இருக்கு, அதுல நீ அதையும் பொறுத்துட்டு அங்க ஏழு இருக்க வேண்டிய ஸ்திதி இருக்கு உனக்கு. அதுவா உனக்கு அது பிடிச்சிருக்கு. நக நசக்கியந்தே பத்மி நகல் சுலப கண்டக ஜெயஹா. ஏன்னா இப்போ கண்டக ஜெயஹா நகல் சுலபஹான்னு ஜென்ரலா ஒண்ணு. கண்டகம்னா ஒண்ணு நம்மளுடைய தடங்கல்கள், பெரிய பெரிய தடங்கல்கள் காரியத்துல, அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது இல்லையான்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு ஏன்னா இது தடங்களா தானே இருக்கு இப்போ, அதனால இதுக்கு கண்டகம்னு இதையும் சொல்லலாம். அதுக்கு ஏண்டா கண்டகம்னா, என்ன தடங்கள் வருது பார், எவ்வளவு நல்ல காரியம்னா தடங்கள் வரதான் வரும். ஸ்ரேயாம்சி பகுவிக்கினானின்னு சொல்லுவா, அந்த மாதிரி பெருமாளும் தாயாரும் சேரச்சே இவ்வளவு பெரிய தடங்கள் வருதே அப்படின்றதாக அந்த கண்டக ஜெயா நகலு சுலபஹா, அதை ஜெயிக்கிறது, தடங்களை ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையேன்னு ஒரு அர்த்தம் கிடைக்கும். கண்டகம்னாலே புலகாங்கிதம் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் உண்டு. கண்டகம்னா அந்த மயிர்கூச்சலுக்கு கண்டகம்னு பேர். அதாவது சூச்சியக்ரே க்ஷுத்ர சத்ரௌச்ச ரோமஹர்ஷே ச கண்டகஹான்னு அந்த எதிரிகள் இருக்காளே அவளுக்கும் கண்டகம், ஏன்னா அவள் தான் தடங்கள் பண்றவா. அந்த எதிரிகள்லையும் பிரயோகம் பண்ணலாம், ரோமஹர்ஷத்துல ரோமஹர்ஷாகன்னு பேர். அந்த மயிர்கூச்சல்றதுக்கு சரியான ரோமஹர்ஷோ பிஜாயத்தே அப்படின்னு ரோமஹர்ஷாகன்னு சொல்லுவாத, ரோமத்துக்கு ஏற்படுற ஒரு சந்தோஷம் அது. அதனா ரோமத்துக்கு கூட சந்தோஷம் ஏற்படுறது, அப்படின்னா சரீரத்துக்கு நன்னா ஏற்படும்னு அர்த்தம். அதாவது தொதாக்ராந்தே ஹந்த விலசித்தும் அம்ப புலகாஹா நசக்கியந்தே பத்மே நகல சுலபஹா கண்டக ஜெயஹா. அந்த புலகாங்கனம்ன்றது ஏற்படுறத தடுக்கிறதுக்கு யாரால முடியும், அதுவா எதிரிகள் பண்ற தடங்கல்களை தடுக்கிறதுக்கு யாரால முடியும், அது பண்றத பண்ணிட்டு தான் இருப்பா. நம்ம நம்ம சாமர்த்தியத்தினால மட்டும்தான் அதெல்லாம் பண்ணணும் இல்லையா. அந்த நகலு சுலபஹா சுலபா, இட்ஸ் நாட் ஈஸி டு பேர் த ஆப்ஸ்டக்கிள்ஸ், அதுவா இட்ஸ் நாட் ஈஸி டு பேர் த எனிமீஸ், அது ரெண்டு அர்த்தமும் வரா மாதிரி நகல் சுலப கண்டக ஜெயஹான்னு போடுறார். இப்படி ஸ்லோகம் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு பாருங்க. ஸ்வபாவாதுன்மீல தகுல சுமன கோமல தனோஹோ தவ க்ளேஷாசங்கா குலிதஹதயேனா பிஹரிணாம் த்வதாக்ராந்தே ஹந்தவ்யுதசித முரஸ்யம்ப புலகான சக்யந்தே பத்மே நகலு சுலபா கண்டக ஜயஹா என்பதாக இந்த ஸ்லோகம். அடுத்தது நிரத்யயம் நீலமஹோ நிதானம் காந்தம் முகுந்தாபிதமிந்திரே த்வம் நிரஞ்சனைரேவஜனைர்க்ருஹீதம் வீக்ஷ்யஸ்திதாவக்ஷஸி ரக்ஷிதும் கிம். ரொம்ப நிதி, ஒரு பிரமாதமான ஒரு கஜானா கிடைச்சதுன்னா அதை ரட்சிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நீ கிடைச்சிருக்க உன்னுடைய நிதி, பெருமாளே உனக்கு கிடைச்சிருக்க நிதி, அதை எங்கடா இருந்து காப்பாத்துறதுன்னா அதுக்காக நீ கரெக்டான இடத்துல வக்ஷஸ்தலத்துல அமைஞ்சிருக்க அப்படின்ட்டு இந்த வக்ஷஸ்தல அவஸ்தான பத்தியில ஒரு காரணத்தோட இந்த இடத்துல ஒரு காரணம் சாதிக்கிறார். இந்திரே பதச்சேதம் பண்றேன், நிரத்யயம் நிரத்யயம் நீலமஹோ நிதானம் காந்தம் முகுந்தாபிதம் இந்திரே துவம் நிரஞ்சனைஹி ஏவ ஜனைஹி கிரகீதம் வீக்ஷ்ய ஸ்திதா வக்ஷசி ரக்ஷிதும் கிம். கேள்வி கேட்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. தாயார பார்த்து அப்படியாமா, அதுக்காக தான் நீ அங்க எழுதிருக்கியாமா அப்படின்னு கேட்கிற மாதிரி அமைஞ்சிருக்க ஸ்லோகம். அதனாலதான் கிம் சப்தம் இங்க வரும். இந்திரே தாயாரே நிரத்யயம், என்னைக்குமே அழிவில்லாத ஒரு வஸ்துவ நிரத்யயம். நிரத்யயம்ன்ற சப்தத்தை அத்தியயம்னா அதுக்கு ஒரு எண்டு, அத்தியயம்னா அதுக்கு நாசம், நிரத்யயம்னா நாசம் இல்லாததுன்னு அர்த்தம். நிர்கதம் நிர்கத அத்தியயா எஸ்மாத் சஹ நிரத்யயா தம் நிரத்யயம். நிரத்யயம் என்றால் அழிவில்லாதது, ஒரு குறைவும் இல்லாதது அழிவும் இல்லாததுன்னு ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட முகுந்தாபிதம் முகுந்தன் என்கிற முகுந்தன் பெருமாளே ஒரு பெரிய நீல மகோநிதானம், அது பெருமாளே ரொம்ப அழகிய காந்தம் அபிதம் முகுந்தாபிதம் காந்தம். காந்தம்ன்றதுக்கு ஆத்துக்காரன ஒரு அர்த்தம், காந்தம்னா ரொம்ப அழகினது அழகியன்னு ஒரு அர்த்தம். காந்தம் எதிராதுனா நீலமஹோ நிதானம், கருப்பா இருக்கிற ஒரு நிதி அது, பிளாக் ஒரு மணி, ஒரு உயர்ந்த ரத்னம். அப்படிப்பட்ட நீலமா நீலம் அகோ நிதானம் அப்படின்னு பதம் பிரிக்கலாம், இல்லைன்னா நீலம் அகோ நிதானம்னு பதம் பிரிக்கலாம். அஹோனா ஆச்சரியத்துக்கு வரும், மகஹான தேஜஸுக்கு வரும். அதாவது நீல மகஹான கருப்பான ஒளி பொருந்திய ஒரு பெரிய ட்ரெஷர், அந்த ட்ரெஷரை எதுனா பெருமாள் முகுந்தன் பேர் அதுக்கு. முகுந்தாபிதம் காந்தம் நீலமஹோ நிதானம், அது எப்படிப்பட்டதுன்னா நிரஞ்சனைஹி ஜனைஹி ஏவ கிரகீதம், அது என்னன்னா சிலதெல்லாம் வசந்த வஸ்துக்களை மை தடவி பார்த்தா தெரியும் எங்க இந்த நிதி இருக்குன்னுட்டு. இது மை தடவாதே தெரியறதுன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாரும் பாக்குற மாதிரி காஞ்சிபுராதி திவ்ய கஷேத்திரங்கள்ல வீட்டு இருக்கிற பெருமாள், அதனால மை தடவின்னு பாக்கணும்னு அவசியம் இல்லை, சாதாரண ஜனங்கள் கூட பாக்கலாம்னு ஒரு அர்த்தம். நிரஞ்சனைகின்னு அர்த்தம். இன்னொன்னு நிரஞ்சனைகின குற்றமற்றவர்களால் மட்டும் பார்க்கப்படக்கூடியது இன்னொரு அர்த்தம். ரெண்டு அர்த்தத்தையும் நிரஞ்சனம், நிரஞ்சனம்னா தோஷம் இல்லாததுன்னு அர்த்தம். தோஷமில்லாத ஜனங்களால், யாருக்கு கண்ணில் தோஷமே இல்லையோ, சுத்த சத்துவமயமான கண்கள் திவ்ய திருமேனி இருக்கோ, அவளால் தான் பார்க்க முடியும். நிரஞ்சனைகி ஏவ ஜனைகி கிரகீதம், அதனால என்ன அர்த்தம்னா ரொம்ப அன்புரொடெக்டட் அர்த்தம். இப்போ அவளால் தான் ஏதோ மை போட்டு பார்த்து தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல, அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணல, மை போடாதே தெரியுதுன்னா என்ன பண்ணணும், ரொம்ப ஜாகிரதையா காப்பாற்றணும்னு அர்த்தம். அந்த அர்த்தம் நிரஞ்சனைகின்ற சப்தத்துல அஞ்சனம்னா மை இல்லையா, அஞ்சனம், அஞ்சன மை எழுதினுவா, அஞ்சனம்னாலே மைதான், ஆனா அதுக்கு அஞ்சனமும் சொல்லி மையையும் சேர்த்துக்கிட்டுவா ஒரு பாட்டுல. அந்த அஞ்சனம், அஞ்சனம்னாக்க அந்த மை, நிரஞ்சனைகி அவனாக்க மை தீட்டி கொள்ளாதையே பார்க்கிறவன், அப்படின்னா அர்த்தம் ஆத்துல இருந்துடா, அதான் பூட்டே பூடா பூட்டா பூட்டே போடாத ஒரு ஆண் இருக்கு அப்படின்னா, திருடன் திருடத்துக்கு எவ்வளவு சௌகரியமா, பூட்டே போடாது. அந்த மாதிரி நிரஞ்சனைகி அந்த அஞ்சனம் இல்லாமையே பார்க்கக்கூடியது அப்படின்னா, அப்படிப்பட்ட வஸ்துன்னா நிச்சயமா திருடுவான் இல்லையா, அதனால பெருமாள் பெருமாளையே காப்பாற்ற வேண்டிய பொசிஷன் உனக்கு. நிரஞ்சனைகி ஜனைகி ஏவ கிரகீதம் பீக்ஷி, அதை பார்த்து நடாது மை இல்லாமையே பாக்குற மாதிரி பெருமாள் எழுதிருக்காரு இங்க. மை இல்லாதே பார்த்துள்ளாமே இந்த நிதிய, சாதாரணமா ஒரு பெரிய ட்ரெஷர் உயர்ந்த வஸ்துக்களை நிதி போட்டு அது மை போட்டு பார்த்தாதான் தெரியுற மாதிரி அதை அவக்கி பூமிக்குள்ள வச்சிருப்பா. ஏதா ஹிரண்ய நிதியும் அக்ஷேத்ரஜா உபரிபதி சஞ்சரந்தா நவீந்தேயும்னு பெருமாளை பத்தி எப்படியான ஒரு நீ கீழே இருக்கிற நிதி, நான் அதை உட்கார்ந்துட்டு இருக்கேன், இது கீழே ஒரு பெரிய நிதி இருக்குன்னா இந்த சேர் கீழே யாருக்கு தெரியறது, தெரியல, மேலேயே நடந்துட்டு இருக்கோம் பிரதி தினம், உள்ள தங்க கவசம் தங்க கலசம் இருக்கு, நிறைய தங்க காயின் இருக்கு, அப்படின்னாக்க அது அது நம்மளுக்கு மேலே மேலே போறவாளுக்கு தெரியறதா, அதனால எல்லா இடத்தையும் தோண்டி பார்க்க முடியுமா, முடியாது. அதனால நிரஞ்சனைகி அது அஞ்சனம் போட்டு பார்த்தா தெரியும், ஆனா இதுவோ இந்த பெருமாளோ அஞ்சனம் இல்லாதையே தெரியும். ஏன்னா நிரஞ்சனைகிக்கு இன்னொரு அர்த்தம் அப்பழுக்கு இல்லாதவர்களால் பார்க்கப்படக்கூடியது, மற்ற பாபம் பண்ணவாளால பார்க்க முடியாது, பாபம் பண்ணாதவர்களால் பார்க்க அது ஒரு விதத்துல பார்க்க போனா பொருத்தமாயிடுறது, அது வெல் ப்ரொடெக்டட்னு தெரியும், இன்னொன்னு அன்ப்ரொடெக்டட்னு தெரியாது. அந்த அன்ப்ரொடெக்டடான வஸ்துவான அப்படின்னால பீக்ஷியா இது நடாது, ஆத்துல கதவு இல்லாதையே இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஆ இருந்ததுன்னா எப்படி அதை ஜாக்கிரதையா காப்பாத்துறதுக்கு வாசல்லையே ஒருத்தர் உட்காந்துருவாளோ, பக்கத்து ஆத்துவா பூட்டாம போயிட்டா என்ன பண்ணுவோம், நம்ம வர வரையில அந்த ஆத்தை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம ஒரு பூட்டு பூட்டு வைப்போம். அந்த மாதிரியாக இது நடாது, அஞ்சனமே இல்லாம தெரியறதே, கண்ணுல மை இல்லாமையே தெரியற நிதியா இருக்குதே இது அப்படின்ட்டு பார்த்து வீக்ஷிய அதை பார்த்து வக்ஷசி ரக்ஷித்தும் கிம் சிதா, அந்த வக்ஷஸ்ல நீ அதை ரட்சிக்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கியோ அந்த நிதிய அப்படின்னு ரொம்ப அழகா காரணத்தோட அதுல நிரஞ்சனைகின்ற சப்தத்துல ஒரு ஒரு எவ்வளவு அர்த்தத்தை வச்சிருக்கார் பாருங்க. நிரஞ்சனைகி ஜனைகி ஏவ கிரகீதம், அதாவது அப்பழுக்கு இல்லாதது சமாதானமாயிடும். இப்ப என்னன்னா மை இல்லாதையே பாக்கலாம்பா, மை போட்டுக்காதையே பாக்குற நிதிபா அப்படின்னா எல்லாரும் என்ன ஓடுவா பாருங்க, அவ்வளோ தன்னால முடிஞ்சவரில் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், ஓடுவா எடுத்துன்னு வந்துடலாம், நம்பாத்து கட்டுன்னு வந்துடணும் அதை அப்படின்னு வர அதை காப்பாத்துறதுக்காக எங்க வக்ஷஸ்ல நீ எழுதிருக்கேமா, அப்படியா அதுக்காக தான் எழுதிருக்கியோ அப்படின்னு கேள்வி கேட்கிறார். நிரத்யம் நீலமகோ நிதானம் காந்தம் முகுந்தாபிதமிந்திரே துவம் நிரஞ்சனைரேவஜனைர்கிரஹீதம் வீக்ஷ்ய ஸ்திதா வக்ஷசி ரக்ஷிதும் கிம் என்பதாக ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தை கவனிக்கலாம். ஜனனி புஷ்யசி தாமர சம்பதம் விதனுஷே ஜனதாமர சம்பதம் பரமுரஸ்புரணம் பரமுரஸ்புரண பிரதிரோதினம் பரமுரஸ்புரணம் நயசேத்புதம். பாருங்க வெவ்வேறு அர்த்தத்துல பதங்களை யூஸ் பண்றார். நதாமர சம்பதம் தாமர சம்பதம், ஜனனி புஷ்யசி தாமர சம்பதம் விதனுஷேச்சன தாமர சம்பதம் பரமுரஸ்புரண பிரதிரோதினம் பரமுரஸ்புரணம் நயசேத்புதம் அப்படின்றதா விரோதாபாசம்ன்ற அலங்காரம். தாமர சம்பதம் நதாமர சம்பதம் ரெண்டும் பரஸ்பர விருத்தம். ஏன்னா தாமர சம்பதம்ன்றது ஒரு நெகட்டிவ் இல்லாத இருக்கு, நதாமர சம்பதம் இருக்கு. ஸோ தாயாரே நீ என்ன பண்ற அப்படின்னா அதுக்கு இங்க அழகா தாமரசம் பதம் புஷ்யசி, நீ முதல்ல தாமரசம் பதம் புஷ்யசி, தாமரை என்கிற இடத்தை முதல் முதல்ல நீ போஷிக்கிறாய். தாமரைய உயர்ந்த வஸ்து ஆக்குறதே தாயார் தான். தாமரையில தான் வீட்டு இருப்பதனால தாமரைக்கு ஒரு சோபை. அதனால தாமரைன்றது லோகத்துல ரொம்ப பிரசித்தமாயிருக்கு. அதனால தாமரை என்ற இடத்தை நீ முதல்ல போஷிக்கிறாய். அதை வந்து புஷ்யசி அப்படின்னா அதை என்ரிச் பண்றேன் அர்த்தம். புஷ்யசின்ற சப்தத்துக்கு டு என்ரிச் இட்ஸ் ப்ராப்பர்டிஸ். தாமரையினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் விட தாயார் இருக்கிறதுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கே அதுக்கு, அந்த சுபம் அந்த வந்து அந்த ஒரு கிடைச்சிருக்குதே, தாயார் வீட்டு இருக்கிறதுன்னு கிடைச்சிருக்கு, அதுதான் தாமரைக்கு உயர்ந்தது. அதனால நீ தாமரையை போஷிக்கிறாய் உன்னுடைய திருவடியால். தாமரசம் பதம் புஷ்யசி, தாமரை என்கிற ஒரு இடம், பதம்னா இடம் அர்த்தம், அதை புஷ்யசி போஷிக்கிறாய். ந தாமரசம் பதம் ச, அந்த நத அமர சம்பதம் ச, நத வணங்குகின்ற அமர அமரர்களுடைய சம்பதம் சம்பத்துகளையும் போஷிக்கிறாய். நான் தாமரசம் பதம் அங்க பதச்சேதம், நதாமர சம்பதம் அந்த சம்மை இங்க சேர்த்துக்குங்க. நதாமர சம்பத் நதாளான வணங்குகின்ற அமரர்களுடைய சம்பத்தியையும் புஷ்யசி போஷிக்கிறாய். அதாவது தாயார்ல வந்து அவள்லாம் வணங்கி இந்திராதிகள் மொத்த பேரும் வந்து இழந்த செல்வத்தை மீட்கணும்ன்றதாக வரைச்ச அவளுக்கு மறுபடியும் நீ அந்த ஸ்ரேயச கொடுக்குற, மறுபடியும் அவளுக்கு பணக்க அவளை மறுபடியும் ரிச்சாக மாத்துறாயின்னு அர்த்தம். அவளுடைய சம்பத்தை போஷிக்கவும் போஷிக்கிறாய், மறுபடியும் வந்து ராட்சசர்கள் கொண்டு போகாத அளவுக்கு அதை போஷிக்கிறாய். சோ இந்த ரெண்டு அர்த்தம் எப்படி வருது, ஜனனி தாமர சம்பதம் புஷ்யசி, அதாவது ஜனனி புஷ்யசி தாமர சம்பதம் தாமரைக்கு. வித்தனுஷே சன தாமர சம்பதம், நீ பண்ணலன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ந தாமர சம்பதம் வித்தனுஷே, நீ ந தாமர சம்பதம் வித்தனுஷேனாக்க நீ தாமர சம்பதம் வித்தனுஷே புஷ்யசி, ந தாமர சம்பதம் வித்தனுஷேன்னு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆனா உண்மை அது இல்ல, நத அமர சம்பதம் வித்தனுஷேன்னு அர்த்தம் பண்றதுனால ஆபாசம் தான், விரோதம் மேலிருந்த வாரியா தெரியறது. இது திடீர்னு பார்த்து நீ போற அண்ணன் போகல அப்படின்னா என்ன அர்த்தம், அது நன்னாவா கரெக்டாவா இருக்கும். அது நீ ஊருக்கு போற நீ ஊருக்கு போகல அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்குமா? அந்த மாதிரிதான் இது. ஜனனி புஷ்யசி தாமர சம்பதம் வித்தனுஷே வித்தனுஷேச்ச ந தாமர சம்பதம், தாமர சம்பதம் புஷ்யசி ந தாமர சம்பதம் வித்தனுஷே அப்படின்னா ரெண்டும் பரஸ்பர விருத்தம் மாதிரி தெரியும். ஆனா நத அமர சம்பதம்ன்றது வேற அர்த்தமான அப்படின்னால, நதாளான அதாவது வணங்குகின்ற தாமர நத அமர அமரர்களுடைய சம்பதம் சம்பத்தியை அதை வித்தனுஷே இன்னும் விஸ்தாரமாக்குகிறாய் என்று சொல்வதால் தனு விஸ்தாரேன தாத்து வித்தனுஷே என்று மத்தியம புருஷன்ல பிரயோகம். புஷ்யசியும் மத்தியம புருஷன்ல, அதாவது செகண்ட் பர்சன்ல. பரமுர அறுத்தலைன பாருங்க, இன்னும் அதுலயும் ஒரு அழகு கொண்டு வர்றார். பரமுர ஸ்பரண ஸ்புரண பிரதிரோதினம் பரமுர ஸ்புரணம் நயசேத்புதம், பரமுர ஸ்புரண பிரதிரோதினம், அவர் வேண்டான ஒரு வஸ்து வச்சிருக்கிட்டு அந்த வஸ்துவை நீ அவருக்கு பண்ணி கொடுக்குற. என்னமா இது ஆம்டாளுடைய காரியம் இதுதானா, அவர் வேண்டான்னு சொல்றத மறுபடியும் அவரை இல்ல இதை நீங்க கையில வச்சுக்கோங்கன்ட்டு போறா பாருங்க. அந்த மாதிரி சமயத்துல இப்ப நான் குழந்தைய வச்சுக்க முடியாதுமா, நீயே வச்சுக்கோ இப்போன்னு சொன்னாக்க கேக்குறாளா, குழந்தைய கொண்டு வந்து கையில எழுதிட்டே இருக்கேன், ஏதோ பண்ணிட்டே இருக்கேன், காரியம் பண்ணிட்டே இருக்கேன், கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறமான கேக்குறாளா, கொண்டு வந்து குழந்தைய கையில கொடுத்துட்டு போயிடுவோம். அந்த மாதிரி பெருமாள் எதை எப்ப வேண்டான்றாரோ அதே காரியத்தை பண்ண வைக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு காரியத்தை தயார் பண்றான்னு சொல்ற மாதிரி உண்மையில அந்த அர்த்தம் இல்ல, பிரிச்சக்க வேற அர்த்தம் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சப்தங்களை பிரயோகம் பண்றார். இதெல்லாம் தான் ஒரு டேலண்ட். பரமுர ஸ்புரண பிரதிரோதினம், பரமுர ஸ்புரண பிரதிரோதினம், பர எதிரியான, பரன்னா எதிரின்னு அர்த்தம், ஒரு அர்த்தம் பரன்னா உத்கிருஷ்டம்னு ஒரு அர்த்தம், பரன பரன் அண்ணா அர்த்தம்னா மற்றவன் அர்த்தம், மற்றையவன் எதிரின்னு அர்த்தம். பர முரஸ்புர முர பர சத்ருவான முர முரன்ற அரசிய அது அசுரன, புரண அவன் மிளிராதவரை படி அதை தடுப்பவர் பிரதிரோதினம், அதாவது முரன்ற அசுரன் முன்னுக்கு வராம தடுத்தவர்னு அர்த்தம். முரன் அசுரெல்லாம் முன்னுக்கு வரலாமோ, அதை தடுக்கிறவர் தானே பெருமாள். பர முர ஸ்புரண பிரதிரோதினம், பர எதிரியான முர முரன்ற அசுரனுடைய புரணம் முன்னேற்றத்தை பிரதிரோதினம் தடுத்தவரான அவரை நீன பண்ற பரமரஸ்புரணம் நயசே, பரமரஸ்புரணதா பண்ற எப்படின்னா, பர உயர்ந்த பரம் உத்கிருஷ்டமான உரஸ்புரணம் மார்பில் மிளிருவது என்ற காரியத்தை பரம் பெருமாளை உரஸ்புரணம் நயசே அவருடைய மார்பு மிளிர மாதிரி பண்ற, நீ போய் உட்காந்ததுனால்தான் மார்பு மிளிர்றதுன்னு இருக்கும். பரம் பர முறைன்னு முதல்ல பதச்சேதம், இங்க பரம் அந்த பரமாத்மாவை உரஸ்புரணம் நயசே உரசில் மார்பு மிளிருவதாக செய்கிறாய். நயசே அற்புதம், இது ஒரு அற்புதமான விஷயம். என்னன்னா வேண்டான்னு சொல்ற காரியத்தை நீ பண்ணி வைக்கிற, ஆனா அதே சமயத்துல அது விரோதமாவும் ஆறுதில்லை. அவர் வேண்டான்னு சொன்னாரு, அது வேண்டான்னு சொன்னத நீ பண்ணிருக்கியே அப்படின்னு ஒரு விரோதம் வரும். ஆனா அதுக்கு விரோதத்து ஆபாசமா ஆபாசம் தான், அது மேல இருந்த வரியா தெரியறது விரோதம்னு அர்த்தம். உள்ள புந்து பார்த்தா விரோதம் இல்லைன்னு அர்த்தம். அதான் விரோத ஆபாசம்னு சொல்றது. மேல இருந்த வாரியா பார்த்தா விரோதம் தெரியும், நல்ல அர்த்தத்தை பார்த்தாக்க விரோதம் இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் விரோதாபாச அலங்காரம் நிரூபணம் பண்ணச்சா விரோதம் இருக்கா மாதிரி காமிச்சுட்டு அது எப்படி இல்லைன்றதையும் சொல்லணும். ரெண்டத்தையும் சேர்த்து வர்ணனம் பண்ணணும். வியாக்கியாத்தாக்கள்லாம் சிரமப்பட்டு பண்ணுவாதெல்லாம். பர முரஸ்புரண பிரதிரோதினம், பர எதிரியான முரஸ்புரண பிரதிரோதினம், முரன்ற அசுரனுடைய ஸ்புரணம் மிளிருவதை பிரதிரோதினம் தடுக்கின்றவனான அவனை பெருமாளை பரமுரஸ்புரணம் நயசே அத்புதம், அத்புதமான பர உத்கிருஷ்டம் பரம் உயர்ந்த அர்த்தம், பரமாத்மா அர்த்தம். பரம் உரஸ்புரணம், அந்த பரமாத்மாவை மார்பில் மிளிர்வது போல் செய்கிறாய். அவர் அவருடைய மார்பு வந்து தாயார் எழுதுறதுனால மிளிர்றது. அவர் தன் அவர் தம்முடைய மார்பை மிளிரும்படி செய்யக்கூடிய தன்மையை உடையவளாக இருக்கிறாய். அவரோ பரமரஸ்புரண பிரதிரோதி, ஆனா பரமரஸ்புரணம் தான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு விரோதம் தெரியுது. ஆனா அந்த அர்த்தத்துல அதே அர்த்தத்துல மறுபடியும் விரோதம் வந்தா தானே விரோதம், வேற அர்த்தத்துல வந்துருத்துன்னா விரோதம் இல்லைன்னு அர்த்தம். அப்பதான் விரோதம் மேல இருந்து வரையா தெரியுறதே தவிர உள்ளூர இல்லைன்ற அர்த்தம் கிடைக்கும். அந்த பரமுரஸ்புரணம் பரம் உரஸ்புரணம், பரம் உத்கிருஷ்டமான பெருமாளை உரஸ்புரணம் யதா ததா நயசே, அவர் மார்பில் அவர் மிளிருவதாக செய்கிறார். அவருடைய மார்பு மட்டும் மிளிர்றதுனால தாயார்னால அந்த பரமரஸ்புரண பிரதிரோதினமேவ பரமரஸ்புரணம் நயசே, இதுதான் அற்புதம் அப்படின்னு முதல் லைன்லயும். அதே மாதிரி தாமர சம்பதம் ந தாமர ந தாமர சம்பதம்னு விரோதம் வந்த மாதிரி தெரிஞ்சதுனால நத அமர சம்பதம் வித்தனுஷேன்னு சொல்லி விரோதாபாசம். இங்கேயும் அதே மாதிரியாக. சோ அற்புதமான ஸ்லோகங்கள் ஒன்னும் நீங்க நல்லா ரசிக்கணும்னு ஆசை. நுற்று பண்றது மட்டும் இல்ல, சொல்றது ஒண்டி இல்ல, கேட்கறது ஒண்டி இல்ல, ரசிக்கணும். ஜனனி புஷ்ய சின தாமர சம்பதம் பிதனுஷே ஜன தாமர சம்பதம் பரமுரஸ்புரண பிரதிரோதினம் பரமுரஸ்புரணம் நயசேத்புதம் என்றதாக ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் இல்ல, கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்லோகங்கள் தான், சீக்கிரம் முடிச்சுடலாம். எதி நாம விஷ்ணு பக்ஷஹாம் சிம்பிள் ஸ்லோகம். எதி நாம விஷ்ணு பக்ஷஹா, அதனா நம்ம எதி நாமன்னு ஆரம்பிக்கிறதுனா அப்படி கணக்க நீ இந்த காரியம் பண்ணாமல் இருந்தாய் இருந்தால் அப்படின்ற அர்த்தத்துல எதி நாம விஷ்ணு பக்ஷஹா, விஷ்ணுனுடைய வக்ஷஸ்தலத்தை க்ஷணமத்யக்ஷா, ஒரு க்ஷணம் விட்டு இருந்தா கூட ஹே க்ஷமாமயி, ஏ பொறுமையின் சீக்கிரமான தாயாரே, ரமே துவம் ரமே தாயாரே, அதுவும் க்ஷமாமயின்னு ஒரு சம்போதனம், ரமேன்னு ஒரு சம்போதனம், அப்படிப்பட்ட நீயானவள் எதினாம விஷ்ணு பக்ஷஹா க்ஷணமத்யக்ஷஹா, ஒரு க்ஷணத்துக்குள்ள நீ விட்டுட்டு இருந்த என்ன இந்த தாயார் பெருமாளுடைய திருவக்ஷஸ்தலத்தை, என்ன ஆகும், ஆகஸ்வினஹா நிறைய பாபம் பண்ணி இருக்கிற எங்களுக்கு, ஆகஸ்வினஹா ததா நகா ஆகஸ்வி ஆகஸ்வினோ ஆகஸ்வினஹா ஆகஸ்வினம் ஆகஸ்வினோ ஆகஸ்வினா அந்த தித்யா விபக்தி, ததா நகா ஆகஸ்வினஹா நைவ ரக்ஷிஷ்ய தூஷ்மலோ நாதா, அவர் காப்பாத்திருக்கவே மாட்டார். ஏன்னா அவர் ஊஷ்மலர், ரொம்ப கோப சுவாவமுடையவர். ஊஷ்மலஹா ஊஷ்மா, அதாவது கோபமா இருக்கிறதே சுவாவம், அதாவது சூடா இருக்கிறதே சுவாவம். அப்படிப்பட்ட நாதா எதினாம விஷ்ணு பக்ஷா க்ஷணம் அத்தியக்ஷா, ஒரு க்ஷணம் நீ விட்டு பிரிந்திருந்தால் கூட இந்த வக்ஷஸ்தலத்தை எங்களை அவர் காப்பாற்றி இருக்க மாட்டார், பாபிகளான எங்களை காப்பாற்றி இருக்க மாட்டார்னு அர்த்தம். எதினாம விஷ்ணு பக்ஷா க்ஷணம் அத்தியக்ஷா க்ஷமாமயிரமே துவம் ஆகஸ்வினஸ்ததானு நைவாரக்ஷிஷ்ய தூஷ்மலோ நாதா என்பதாக ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம். ரயே கமலதலாட்சி தொத்பதலாட்சீயலக்ஷ்மபவதீம் ச ததூஷ்மலோபி கிருஷ்ணஹாம் அதிகாருண்யம் வஹத்யஹி கிரீஷஹ வஹத்யஹி கிரீஷஹ. பாருங்க, ஹ்ருதயே கமலதலாட்சி தொத்பதலாட்சீயலக்ஷ்மபவதீம் ச ததத் ஊஷ்மலஹா அபி கிருஷ்ணஹ அபி அதிகாருண்யம் அதிக ஆருண்யம் அதிகாருண்யம் ரெண்டு அர்த்தம் வஹதி அஹிகிரிமி அஹிகி அஹிகிரீஷா. ஓ, இது எப்படி பதச்சேதம் பதச்சேதம் சொல்லிட்டேன். ஹே கமலதலாட்சின்னு சம்போதனம், கமலதலத்தினுடைய கமலதலத்தினுடைய அழகை போன்ற அழகை உடைய அழகான கண்களை உடையவளே, கமலதளம் போன்று அழகான கண்களை உடையவளேன்னு அர்த்தம். ஆனா பத்மதலாய தாட்சி கமலதலாய தாட்சி ஆயத்தன் வேற சேர்த்து போட்டுவா நீண்ட கண்கள்னு. இப்ப நீண்டன்ற அர்த்தத்துல ஆயத்த சப்தம் வரலைங்க, கமலதலாய தாட்சியும் சொல்லலாம் கமலதலாட்சியும் சொல்லலாம். அவர் கமலதலாட்சி பிரயோகம் பண்ணியிருக்கார். அந்த கமல ஹே கமலதலாட்சின்னு சம்போதனம். அஹிகிரீஷா அந்த அந்த சேஷாத்ரியினுடைய அதிபதியாக விளங்கும் ஸ்ரீனிவாசன், கிருஷ்ணாபி கருப்பாக இருந்தாலும் கூட, கருப்பாக இருப்பினும் கூட ஹிருதயத்தில் தொட்பதலாட்சி லக்ஷ்ம, உன்னுடைய பாதத்துல இருக்கிற அந்த சிவப்பு குழம்பு பூச்சு இருக்கே, அதை அதை அடையாளமாக தானும் வகித்துள்ளான். அதை தரத்து தரித்து கொண்டு அதிக ஆருண்யம் பகதி, அதிகமான ஆருண்யம் சிகப்பு தன்மையை தான் அடைகிறான். என்ன ரங்குமே ரங்கானா அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவா குஜராத்தில ஹிந்தியில எல்லாம், ரங்குமே ரங்கி ரங் ரங்கு ஜானா, பகவான்கே ரங்குமே ரங்கு ஜானா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய அந்த சந்தோஷத்துக்கு நிகரான சந்தோஷத்தை தானும் அடைவது, பெருமாளுடைய சந்தோஷத்துக்கு இணையான சந்தோஷத்தை அடைவது, பெருமாளுடைய கலருக்கு ஏற்ற தன் கலரையும் மாத்தின்றது. அப்படி எல்லாம் அந்த ஹோலி அன்னைக்கு கருப்பா பெயிண்ட் அடிச்சுட்டு கிருஷ்ணர் மாதிரியே இருப்பா, அந்த மாதிரி ரங்குமே ரங்கனா அப்படின்னு ஒரு இது உண்டு. அந்த மாதிரி இங்க பெருமாள் என்னன்னா, தான் சிகப்பா இருந்தா கூட தாயாருடைய கலர், தாயாருடைய திருவடியினுடைய கலர் தனக்கு வரணும்னுட்டு திருவடியில இருக்கிற அந்த செம் குழம்பு பூச்சு இருக்கே, அந்த பூச்சி போன்ற பூச்சி தானும் ரெட்டா, கருப்பா இருந்தும் தான் சிகப்பாறாருன்னு, கருப்பா இருக்கிறவர் சிகப்பாக முடியுமா, விரோதாபாசம் மறுபடியும். ஆனா அதிக ஆருண்யம் அப்படின்னு, அதிக ஆருண்யம்னு ஒரு அர்த்தம், அதிக ஆருண்யம்னா அத்தியதிகமான கருணையை வகிக்கிறார், கருணையை வகத்தி அகிகிரீசான்னு இன்னொரு அர்த்தம். கிருஷ்ணோபி ஊஷ்மலோபின்னு ரெண்டுத்தையும் போட்டார். ஊஷ்மலோபினா ரொம்ப குரூரமாக இருந்தாலும் கூட, உஷ்ணமாக இருப்பவராக இருந்தாலும் கூட, உன்னுடைய பாதலாட்சா ரசாங்கத்தை, பாதலாட்ச பாதத்தினுள்ள இருக்கிற செங்குழம்பு பூச்சை தானும் அணிந்து கொண்டு என்ன பண்ணுவானா, ரொம்ப கோபமா இருக்கிற ஹஸ்பண்ட ஜோக்கரா மாத்தி அனுபவிக்கிறது ரொம்ப சகஜம். ஏன்னா அவர் வேற என்னதான் பண்றது, பாவம் அவருக்கோ வசதா அதிகமான கோபம் வருது. ஆனா அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அவரை ஒரு ஜோக்கர் மாதிரி வெளியில காமிச்சு அவரை அவரை அந்த கோபத்தை வேற ஆன்யபரியம் சொல்லி, வேற ஒரு அர்த்தம் சொல்லி அவரை அதை சமாதானப்படுத்தி, அது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம். அந்த மாதிரி இவர் கிருஷ்ண கண்ணங்கரையில் இருக்கிறவர் சிறப்பா காமிக்க வேண்டியதா இருக்கு அவளுக்கு தன்னுடைய பாதலாட்சார சாங்கத்தினாலன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு அவர் ஊஷ்மலரா இருந்தா கூட, ரொம்ப கோபத்தோட இருக்கிறவரா இருந்தா கூட, அவர் அதிக ஆருண்யம் அத்தியதிக கருணா கருணாவானாக நீதான் பண்ணுகிறாய். ஆனா காருண்யம் பகத்தி அகிகிரீஷா, எதனால, உன்னுடைய சம்பந்தத்தினால, உன்னுடைய அந்த பாதலாட்சார சாங்க சம்பந்தத்தினால என்ன ஆறுது, ஊஷ்மலராக இருந்தும் கிருஷ்ணராக இருந்தும் கருப்பாக இருந்தும் ஊஷ்மலராக கோபிஷ்டராக இருந்தும் கூட அதிக ஆருண்யம் சிகப்பாக இருக்கும் தன்மையை அனுபவிக்கிறார் கிருஷ்ணோபின்றதுக்கு விரோதத்துக்கு அது கரெக்டா இருக்கும். ஊஷ்மலோபி சிகப்பா இருக்கிறவர், அது கோபமா இருக்கிறவர் கூட அதிக காருண்யம் பாத்தி, அதாவது அத்தியதிகமான காருண்யத்தை வகிக்கிறார் உன்னுடைய சம்பந்தத்தினால், உன்னுடைய திருமேனி சம்பந்தத்தினால்னு. உன்னுடைய திருமேனி சம்பந்தத்தினால கருப்பா இருக்கிறவர் சிகப்பாரார், அப்புறம் கோபமா இருக்கிறவர் அதிக அதிக காருண்யம் பாத்தி, அதிக ஆருண்யம் பாத்தி, அருணிமா, அருணிமானா ரெட்டிஷ்னஸ், ஆருண்யம்னா ரெட்டிஷ்னஸ், அதிக ஆருண்யம் அதிக ஆருண்யம் அப்படின்னு ரெண்டு விதமா பதச்சேதம் பண்ணி எவ்வளவு அழகா யோஜனை பண்றாரு பாருங்க. தாயாருடைய திருவடியும் வர்ணிச்சதா எடுத்து, பெருமாள் மார்பில் அது பட்டிருக்கு, அதனால அவர் ரெட்டிஷ் ஆயிருக்காருன்றதையும் சொல்லி, அவ ரெண்டு பேருக்கும் ரங்குமே ரங்கனா அப்படின்றத அவருடைய அவள் தாயாருடைய கலருக்கு ஏத்த மாதிரி தன் கலரை மாத்திக்கிறது அப்படின்னு ஐக்கரசியம், அதான் ஐக்கரசியம். ஒரு அந்த கான் இதுல சொல்றாரு பாருங்க, இல்லைன்னா ஏகரசதா நைவா பவிஷ்யத் அப்படின்ட்டு சாதிக்கிற மாதிரி ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல, இவா ரெண்டு பேருக்கும் ஐக்கியரசியம் இல்லாம போயிருக்கும் அப்படி கணக்க, தாயாருடைய சம்பந்தம் இல்லாத இல்லாம இருந்தா இவர் ஒரு சுபாவம் அவள் ஒரு சுபாவம் இருக்கும், அதை ஏந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு அவரையும் இதே மாதிரி கிருபாமயராக மாத்தி கருணாமயராக மாத்தினார், அதே மாதிரி ஆருண்ய விசிஷ்டராக மாத்தினார். சரீரத்திலையும் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தா, என்ன வந்த உடனே என்ன பண்ணுவா ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம், நீங்க போட்டு இருக்க ட்ரெஸ் சரியில்லை, நீங்க இந்த ட்ரெஸ் போட்டுட்டா நன்னா இருக்கும், அந்த ட்ரெஸ் போட்டுட்டா நன்னா இருக்கும்னு ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுவா, திருமண் கொஞ்சம் குழந்தை இருக்குன்ட்டு அதை சரி பண்ணிடுவா. அதனால இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணுவா, கடைசியில சுபாவத்துல இது சரீரத்துல கொண்டு வர சேஞ்சஸ், ஷர்ட் எல்லாம் இப்படி போட்டுக்கணும், அப்படி தச்சுக்கணும், ஃபுல் கையா இருக்கக்கூடாது, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டா வயசானவளா தோணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் எல்லாம் மாத்தி எல்லாம் பண்ணுவா. சில பேர் வந்து டி ஷர்ட்டே போட்டுக்கோன்னுடுவா, இந்த மாதிரி எல்லாம் மாத்துவா. அந்த மாதிரி பெருமாளை கலர்ல சேஞ்ச் பண்ணா, அவர் கிருஷ்ணரா இருந்தவர லால் லால் அன கிருஷ்ண கிருஷ்ண கண்ணையா லால்ன்றா. அந்த மாதிரி கிருஷ்ண கண்ணையாவ கிருஷ்ண கண்ணையா லால் அப்படின்னு லால் அட்னா ஒரு அர்த்தம் வந்து லாலனியஹான்றத செல்ல பெயர், இன்னொன்னு லால்னாக்க ரெட்னு அர்த்தம். அந்த கிருஷ்ண கண்ணையாவ லால் ஆக்குறா பாருங்க ராதா தன்னுடைய சம்பந்தத்தினால. அந்த மாதிரி கிருஷ்ண கண்ணையா லால் அந்த மாதிரி இந்த இடத்துல ஆருண்யம், அவர் கிருஷ்ணரா இருந்தாலும் ஆருண்யம் அந்த ரெட்டிஷ்னஸ கொண்டு வரா. அது வந்து ஊஷ்மலோபின்ற இடத்துல கோபவிஷ்டரா இருந்தா கூட அதிக அதி காருண்யம் வகதி அகி ஐகிரிஷான்னு சொல்லி அற்புதமான அந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் டியூ டு தாயார் சம்பந்தம் அற்புதமா சப்தங்கள்ல கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அதான் அழகு ஹிருதயே கமலதல் ஆக்ஷீம் தொத்பதலாட்சி லாக்ஷீய லக்ஷ்ம பவதீம் ச தொத்பதலாட்சிய லக்ஷ்ம லக்ஷ்ம அந்த அடையாளத்தையும் பவதீம் ச உன்னையும் ததத்து ரெண்டு பேரையும் சேர்த்து தரிச்சென்று இருக்கிற அந்த கிருஷ்ணோபி ஊஷ்மலோபி கிருஷ்ணராக இருப்பினும் கொடு கொடூரமாராக இருப்பினும் அதிக ஆருண்யம் பகதி அதி காருண்யம் பகதி ஒன்னு ஊஷ்மலோபிக்கு எதிர்த்தட்டு ஒன்னு கிருஷ்ணோபின்ற கருப்பாக இருப்பினும் ஆருண்யம் பகதின்றது எதிர்த்தட்டு அது ரெண்டு சேஞ்சையும் பெருமாள் விஷயத்துல தயார் பண்ணி வைக்கிறாள்னு அர்த்தம். இப்படியாக இந்த பத்தியானது முடியறது. ஹிருதயே கமலதலாட்சி தொத்பதலாட்சிய லக்ஷ்ம பவதீம் ச ததூஷ்மலோபி கிருஷ்ணோபதி காருண்யம் பத்யகிரீஷாம் என்பதாக அடுத்த ஸ்லோகம் அடுத்த காருண்ய ஸ்தபகம் ஆரம்பிக்கணும். அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். முதல் ஸ்லோகத்தை ஒன்றி வாசிச்சு வைக்கிறேன். பஜே புஜங்க சைலேஷ புஜாந்தர பரிஷ்கிரியாம் தனயாம் துக்த ஜலதேஹேம் தயாமிவ கிருதோ தயாம் என்பதாக அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாம். கவிதாத்திக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.